وغيرها من اللغات المختلفة لمن أراد الاتصال على الدعاة بعد الحلقة وأثناء الحلقة الآن لمن هم خارج الاستوديو، يعني دعوة من بين أيديهم أو نطق الشهادة معهم. فيعني هذه نعمة ورحمة من الله سبحانه وتعالى، نسأل الله لهم انتشار مثل هذه الأرقام وسهولة الوصول إلى الدعاة إلى سبحانه وتعالى بلغات مختلفة. فوجد التذكير يعني حثوا من بين أيديكم للاستماع والمشاهدة الآن للحلقة أو تذكير من تعرف من هذه الجالية حتى يتابعنا فيما بقي في الجزء الأخير من هذه الحلقة، وذلك بعد الفاصل بإذن الله تعالى. نخرج إلى فاصل قصير نعود بعده لاستكمال ما بقي معنا من فقرات حلقتنا. واجهي أمض وتحرشر ودك البغي يدكر يدعى القمر وكونوا في مضي يزف الثرى بالكر من الجو والأصفر وزحف يمنع المر. لو عندي عمرا يكفي تعالي ما الديني ما بين القاص والداني من أقصى المغرب للصين من أقصى المغرب للصين. رجعنا السلام عليكم ورحمة الله وبركاته، أهلا وسهلا بكم جدا أحبتي في الله. أعيد التذكير أنه الحلقة هذه كانت باللغة السريلانكية، وأذكر الأخوة والأخوات أيضا بين فترة وأخرى بدعم مناشط الأوقاف التي تكون لهذه المكاتب، لأنها فيها خير واستمرار لمناشط المكاتب واستمرار الدعوة إلى الله سبحانه وتعالى. والدعوة حقيقة إلى الله سبحانه وتعالى لن تقوم إلا بدعم الخيرين من أمثالكم، لأنها مكاتب تعاونية خيرية. ف هبوا جميعا بارك الله فيكم لدعم مثل هذا المناشط، مساعدة والوقوف مع المكاتب في شراء وقف خيري يكون داعم ورافد أساسي لانتشار واستمرار مناشطها. سأعود أيضا مغايرة الآن مع خورشيد أيضا ودي برادر خورشيد أجين. I want to show people that in Islam they don't differentiate according to their colors or their wealth or their tribe or their ranks, but they differentiate according to their taqwa or their faith in heart, which one of the let's say shining or beautiful side in Islam. Ini, dag mama isla pahadi kala dunna Islam dhamma same deyak same kinek kama ekaha samanawa balanawa kiyala. ඒ කියන්නේ සලාතය තුළින් අපි ඉගෙන ගන්නවා එක හා සමාන සියලු දෙනාම එක හා සමානගත්තු අද වෙනගත්තු පුද්ගලයාත් උපතින්ම ඉස්ලාම් දහමේ සිටි පුද්ගලයාත් එකට එකතු වෙලා උරෙන් උර ගැටි කකුල් දෙකම එකට එකතු වෙලා අපි සලා කරනවා. බලන්න අපි නැවතීම් කරනකොට පිටිපස්සේ ඉන්න එක්කෙනාගේ ඔළුව ඉස්සරහ ඉන්න කකුල ගාවට වදිනවා. හැබැයි ඒ පොහොසත් එක්කෙනා හෝ දුප්පත් එක්කෙනා හෝ ඒ සම්බන්ධයෙන් කිසිම තැකීමක් දක්වන්නේ නැහැ. හැයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඒගොල්ලෝ එක හා සමානයි. මේක තමයි ඉස්ලාම් දහම කියලා දෙන්නේ. මේක සාමූහිකව එක දවසකට ඒ වගේම ජාත්‍යන්තර සමුලක් තියෙනවා. ඒක තමයි අපි හැම දෙනාම හජ් කර්තව්‍යයට එනවා. එහෙදිත් හැමෝම එකතු වෙලා ඉන්නවා. උරේ නුර ගැටෙනවා. කවුද කොයි රටේ ආපු එක්කෙනාද පොහොසත්ද කෝටිපතියද දුප්පතාද ඒව මොකුත් බලන්නේ නැහැ. මේක ඉස්ලාම් දහම තුල. ඒ වගේම අපි දන්නවා තවත් දෙයක් ඕගලන්ට පැහැදිලි කරලා දෙන්නම්. ඉස්ලාම් දහම තුල නෝම්බි අල්ලනවා. නෝම්බි අල්ලන එකේදී සියලු දෙනාම එකට එකතු වෙලා ආහාර පාන ගන්නවා. ඒ වගේම නෝම්බි අරින වේලාවේදී පවුලේ හැමෝම එකතු ඒ සහයෝගිතාව වර්ධනය වෙන්න, ගෙදර සාමය වර්ධනය වෙන්න, දැන් අපි සමාජයේ වර්ධනය වෙන්න තමයි ඒ මේ නැඹදුම සලාත් ක්‍රමය බැලුවේ. දැන් ගෙදර බලන්න මෙහෙම මෙහෙම නෝම්බි අරිනකොට මෙහෙම එකට එකතු වෙලා ආහාර පාන ගන්නකොට. ඉස්ලාම් දහම කියනවා ඒ මේ හැම එකක්ම සාමූහිකව කරන්න ඕනේ. ඒකින් සාමය හා සමාධානයක් වෙනවා. දැන් බලන්නකෝ සකාත් එක දෙනවා නම් ඒකත් සාමූහිකව තමයි. ඒ වගේම නෝම්බි අල්ලනවා නම් ඒකත් එකතු වෙලා තමයි නෝම්බි අරින්න හැමෝම එකතු වෙලා. ඒකට පින වැඩි. ඒ වගේම සලාත් කරන කොටත් හැමෝම එකතු වෙලා ඉමාම් ජමාත් එකේ මේ සලාත් ඒ කියන්නේ සාමූහික පින වැඩි. ඉස්ලාම් දහම සාමය දහමක් කියන්න හේතුවත් මේකයි. ඒක මම උදාහරණයක් හැටියට ඒක කියලා දුන්නා. තවත් දෙයක් කියන්නම්. ඉස්ලාම් දහම විශේෂ දෙයක් උගන්වනවා. පව් දෙකක් තියෙනවා. ඒ කියන්නේ මිනිසෙක් අල්ලාහට කරන මිනිසෙක් මිනිහෙකුට කරන පව්. මම සලා කරේ නැහැ. මම නෝම්බි ඇල්ලුවේ නැහැ. ඒක මම අල්ලාහට කරන පව්. අල්ලාහ කියපු අනකිරීමක් මම ප්‍රතික්ෂේප කරපු එක. ඒ වගේම මම මිනිසෙකුට ද්‍රෝහිකමක් කරා. අපරාධයක් කරා. එහෙනම් ඒ මිනිසා අල්ලාහ් සුබ්හානහු වතාලා අපිට සමාව දෙන්නේ නැහැ. මේක කොයි ආගමද කියලා තියෙන්නේ. දැන් බලන්න ගොඩාක් පව් කරනවා. මද්ද්‍රව්‍ය විකුණනවා, දුම්පානය කරනවා, අරක්කු කරලා මොකද කරන්නේ? එයා පාරට ගිහිල්ලා බස් හෝල්ඩ් එකක් හදලා දෙනවා ඒකට. දැන් ඒ කරපු පවට පින් කර. මිනිහෙක් තවත් මිනිහෙකුට ද්‍රෝහිකම් කරලා එයා මක්කමේ ගිහිල්ලා මැරුණත් ඒ පව සමාවෙන්නේ නැහැ. ඇයි? ඒ මිනිසා සමාව දුන්නේ නැති හින්දා. ඒ මුස්ලිම් හෝ වේවා, සිංහල හෝ වේවා, දෙමළ හෝ වේවා, පොහොසත් හෝ වේවා, දුප්පත් හෝ වේවා, මිනිසෙක් මිනිසෙකුට කරන පව කන් අල්ලාහු තාලා සමාව දෙන්නේ නැහැ. මේක සුවිශේෂ දෙයක්. මේක කියවලම ගොඩාක් දෙනෙක්, මේක බලලම ගොඩාක් දෙනෙක් ඉස්ලාම් දහමට ඇතුළු වෙලා තියෙනවා. ඇයි? ඒගොල්ලෝ කුලයට පහත් කරලා, ඒගොල්ලන්ට ගහලා, ඒගොල්ලෝ යටපත් කරලා, ඒගොල්ලෝ රිද්දවලා, ඒගොල්ලන්ට උසස් භාවයක් දුන්නා. ඒ උසස් භාවයේ සියලු දෙනාටම ලබා දුන්නා. අපේ බිලාල් රලියල්ලාහු අන්හු තුමා කියලා ඉතිහාසයේ එක්කෙනෙක් සඳහන් වෙනවා. කළු ජාතිකයෙක්, කළුම කළුයි. එතුමා තමයි කවබාවේ ඉස්සල්ලාම අල්ලාහු අක්බර් කියලා අදාන් කියනවා දැකලා තියෙනව නේද? අහලා තියෙනව නේද? එතුමා තමයි ඉස්සල්ලාම කිව්වේ. එයා ඒ දවස් ඉස්ලාම් දහම ඒ බිලාල් රලියල්ලාහු අන්හු තුමාව උසස් තැනකට ගෙනිච්චා. මේක තමයි ඉස්ලාම් දහම කියන්නේ. දැන් බලන්න මුහම්මද් නබිතුමා සාමාන්‍ය පවුලක ආපු එක්කෙනෙක් අවසානයේදී ජනාධිපති වශයෙන් පත් වුණා. ඉස්ලාම් දහම මේක ලස්සනට කියලා දෙනවා. ඕගොල්ලන් හිතන්න අපි බුද්ධියට අපි කතා කරන්නේ විවෘත සිතින් විවෘත මනසකින් අපි කියන දේ අවබෝධ කරගන්න. ඇත්තටම මම ඉන්න දහම, මම දැන් පිළිපදින දහම මේ දේවල් කියලා දෙනවද? සමහර කට්ටියට ඇතැම් පූජනීය ස්ථානවලට රට කියනවා, පහත රට කියනවා. එහෙම දැකලා තියෙ සමහර කට්ටිය පහත රට කට්ටිය උඩ රට කට්ටියට මනමාලියෝ මනමාලියන් දෙන්නේ නැහැ. එහෙම තියෙන ඉස්ලාම් දහම තුල එහෙම නැහැ. එහෙම කවුරු හරි කරනවා නම් මුස්ලිම් නාමයෙන් ඒක කරනවා නම් ඒක ඒ මිනිස්යාගේ වැරද්ද හැරෙන්න ඉස්ලාම් දහමේ වැරද්දක් නෙමෙයි. ගොඩක් දෙනෙක් බලනවා ඉස්ලාම් දහම කියලා හිතන්නේ. මිනිසාව බලලා මේ බලන්නකෝ මේ රැවුල තියලා ඉන්නවා, මෙයා ඉස්ලාම් දහම පිළිපදින්නේ නැහැ, එහෙනම් ඉස්ලාම් දහම හොඳ නැහැ කියලා. එහෙම අවතක්සේර එහෙම නෙමෙයි බලන්නේ ඉස්ලාම් දහම. ඉස්ලාම් දහම මොකද්ද උගන්වන්නේ ලෝකයට? ඒක සාධාරණද නැද්ද? ඒක පිළිපදින්න පුළුවන්ද නැද්ද? ඒක හිතලා බලන්න කරනවා ඉස්ලාම් දහම තුට්ට පැමිණෙන්න ලා ඉලාහ ඉල්ලල්ලාහ මුහම්මද රසූල්ලා ප්‍රකාශ කරන්න. ජසකල්ලාහ ඛෛර බාරක ෆීක්. يضرب الحسن نفس القضية لكن لعل حبيبنا خرشيد تطور في هذا المحور كثيرا لكن نريد أن حتى نأتي على موقع المحاورة الحقيقة نريد أن في عجل نبين للناس عظمة هذا الدين ويعني معاملته للناس وبيان الناس كلهم يعني لا يعني يختلفون لثرواتهم أو ألوانهم أو لغاتهم ولكن إن أكرمكم عند الله أتقاكم كما قال سبحانه تعالى إنما المؤمنون கண்ணிய மிக்கவர்களே நாங்கள் ஆரம்பத்தில் சில விஷயங்களை பார்த்திருந்தோம். அதாவது இஸ்லாத்தில் நற்குணங்கள் சம்பந்தமாக பார்த்துட்டு அதை நாம் அடுத்து இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதர்களுக்கிடையில எந்தவித வித்தியாசங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் எங்களுக்கு மனிதனை பொறுத்தவரையில் சமத்துவம் என்று சொல்லி எந்த அளவுக்கு சொல்லுது என்று சொன்னால், அவர்கள் வந்துட்டு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அல்லது படித்தவர்களாக வந்த படிக்காதவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் மேல்மட்டத்தில் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், இவர்கள் எவராக இருந்த போதிலும் இவர்களுக்கு மத்தியில் வந்துட்டு எந்த விதமான பாகுபாடுகளும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தருகிறது. அதே போல கொடுக்கல் வாங்கல் செய்யும் போதோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வந்த அந்த வித்தியாசம் பார்த்து பழகாமல், யாராக இருந்தாலும் சரிதான், ஒருத்தரை ஒரு சகோதரராக எடுத்துக்கொள்ள வேண்டும், நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கீழ் சாதி மேல் சாதி, அவர் இந்த மாதிரி பேசக்கூடியவர், இந்த மாதிரியான பாசை பேசக்கூடியவர், அவர் அந்த பாசை பேசக்கூடியவர் வேண்டும் என்று இல்லாமல், எல்லோருமே அவர் என்ன நிறமுடையவராக இருந்தாலும் எல்லோருமே சமம் என்கிற ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்யறது கொடுக்கிறது. இதை நீங்கள் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சில கடமைகள்ல கூட நீங்கள் அதை பார்க்கலாம். மனிதர்களை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு எந்த விதமான வித்தியாசமும் வேறுபாடும் இல்லை என்பதை முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இஸ்லாம் அறிவுறுத்தக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் பார்க்கலாம். இப்ப நீங்கள் அன்றாடம் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வணங்கக்கூடிய ஐந்து வேளை தொழுகை, அந்த தொழுகையை நீங்கள் எடுத்து பாருங்கள். பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்வார்கள், ஆண்கள் வந்துட்டு பள்ளி வாயிலுக்கு சென்று மஸ்ஜிதில் மஸ்ஜிதுக்கு போய் அங்கு தொழுவார்கள். தனிமையிலே இல்லாமல் கூட்டாக சேர்ந்து தொழுவார்கள், கூட்டாக சேர்ந்து தொழுவார்கள். அப்படி தொழும் போது அவருக்கு ஒரு தலைவர் இருப்பார், இமாம் என்று சொல்லி அந்த அந்த அந்த தொழுகையை நடத்தி வைக்க வந்துட்டு கருப்பராக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், என்ன ஒரு நிறமுடையவராக இருக்கலாம், அவர் அரபு பேசலாம் அல்லது இங்கிலீஷ் பேசலாம் அல்லது வேற ஒரு பாஷையை பேசலாம், அவர் வந்துட்டு எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரு தொழுகை நடத்த, அந்த தொழுகையில நிற்கக்கூடியவர்கள் பல வகைப்பட்டவர்களாக பல நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் வந்துட்டு பல மக்கள் பல நாட்டவர்கள் பல்மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த எந்த மசிதுக்கு போனாலும் ஒருத்தருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தொழுகை என்று இல்லாமல் ஒரு ஜமா ஒரு கூட்டம் என்று இல்லாமல் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரே அணியில நின்று அந்த தனக்கு தலைவராக நின்று அந்த தொழுகை நடத்தக்கூடியவருக்கு பின்னால் நின்று செய்வார்கள், எல்லோருமே செய்து தொழுவார்கள். எங்களுக்கு முன்னால் நின்று தொழுகை நடத்தக்கூடியவர் அது இந்த மாதிரி இந்த பாசையை பேசக்கூடியவர் அது இந்த நிறமுறையை என்று பார்க்காமல் அவர் முஸ்லிம் என்ற ரீதியில கூடிய காட்சியை செய்யலாம் பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட அந்த இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அவர்கள் சமமானவர்கள் என்பதை போதிப்பதை நீங்கள் செய்யலாம் பார்க்கலாம். இது போல எல்லா வணக்க வழிபாடுகளையும் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதான் நீங்கள் எல்லோரும் டிவியில கூட பார்ப்பீர்கள். இந்த ஹஜ் நேரத்தில் கூட யார் மொழி என்ன மொழி என்ன இல்லாமல் எல்லோருமே ஒரே ஆடையை உடுத்துக்கொண்டு அந்த வெள்ள ஆடையை உடுத்துக்கொண்டு எல்லோருமே ஒரே இனம் என்கிறது போல் அதற்குள்ள பல் மொழி பேசக்கூடியவர்கள் பல நாட்டுடையவர்கள் இருந்த போதிலும் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல காட்சி தருவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். இதுல நீங்க எந்த விதமான வித்தியாசத்தை செய்ய முடியாது, காண முடியாது. எனவே சமத்துவத்தையும் பேணக்கூடிய அந்த மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். இஸ்லாம் இஸ்லாம் வெளாது இன்னே இன்னே இஸ்லாம் නමත් මාරු කරා. හරි. ඔයා මේ ලා ඉලාහ ඉල්ලල්ලා මුහම්මද රසූලුල්ලාහ එක කිව්වද? ඔව්. කියලා ඉවරද? بس قصرت لو سمحت دقيقه شيخ. ها؟ ممكن قصر التلفزيون يسمعونا من الهاتف لو سمحت يا اخوان. ඔව් කියලා ඉවරයි. කියලා ඉවරයි නේද? ප්‍රශ්නයක් ගැටලුවක් අවබෝධ කරගන්න ඕනද? මොකක් හරි ප්‍රශ්නයක් අහන්න තියෙනවද? නැත්නම් නෑ මම දැන් මම අර නිවේදන බලාගෙන ඉන්නේ. හරි. එහෙන අර මේ දැන් අපි වඳින ඒ සිද්ධාජ මේ කියන බය වෙන්න තෝ කතා කරන ප්‍රශ්නයක් නෑ. හරි. එහෙනම් මේ අපි ප්‍රාර්ථනා කරනවා ඔයාගේ මරණය දක්වාම හරිද අල්ලාහට පමණක් නැමදී නමදින කාන්තාවක් හැටියට ඔයා ඉන්න ඕනේ කියලා මරණයෙන් මතු ජීවිතයේදී දිව්‍ය ලෝකෙට එහෙම නැත්නම් ස්වර්ගයට හරි තෑන්කියු එතකොට මේ දැන් අපි දැන් දැන් මේ අර එහෙ ඇවිල්ලා සිංහලෙන් පරිවර්තනය කරන්න කවුරුත් නැහැ හරි තමිල් එක්කෙනෙක් ඉන්නේ හරි දැමිල්ලකින් අම්ම පරිවර්තන කරනකොට මට සිංහලෙන් පුළුවන් මේවා කරගන්න මගේ නම්බරේ කෙනෙක් නෑ ඒ හරි මගේ නම්බරේ අර ටීවී එකේ යට නම්බරයක් යනවා මගේ නම්බරේ අන්තිමට 558 අන්තිමට 58 ඔව් ඒක තමයි මගේ නම්බරේ ඒකට කතා කරන්න මම අවශ්‍ය වෙන උදව් ඔයාට කරලා දෙන්න ඉගෙන අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් ඉස්ලාම් දහමේ හරි හරි හරි ඔකේ لعله اظن عندها عند بعض الاستفسارات خلاص في حالها اذا ارادت زياده نعم هي ممكن تتصل تاخذ الرقم والارقام الدعاه تتصل بعض الاخوان لك عندها يعني بيان زيان شرف نرجع لمحورنا يا شيخ لعل ان شاء الله انا ابي بس هذا سريلانكا يقدر يتكلم مع تاني كلام ما ما ما ما ما انا ما اعرف كثير بس هو يعرف لغة سنغالية كلام يا ممكن خلاص بس اذا كان اخوانك وفلاح فقط يعني تكرموا بس سيظهر الرقم ارقام الاخوان المشايخ ويتصلون على الشيخ رشيد او الشيخ ابو الحسن او اي واحد من الدعاة باللغة السنغالية سجلوا عندهم ان شاء الله يعني الجواب على كثير من استفساراتها ابو الحسن انت اتيت على محاور جزاك الله خير نرجع برادر خورشيد you told people that about how Islam deal with the people that and he put them in the same level okay let's talk about now about the rights of women in Islam and their situation how Islam treat women in Islam සහෝදර සහෝදරියන් මේ මේ මේක හොඳට අවබෝධ කරගන්න අපේ ෂේක් හොඳ ප්‍රශ්නයක් දැන් මං ගාව ඉදිරිපත් කරේ. එයා කියනවා කාන්තා අයිතිවාසිකම් සම්බන්ධයෙන් ඉස්ලාම් ධර්ම මොකක්ද කියන්නේ කියලා. මේක තමයි ප්‍රධාන ප්‍රශ්නය. මුස්ලිම් නොවන සහෝදර සහෝදරියන් කාන්තාව යටපත් කරනවා. එයාව අවනම්බුවට පත් කරනවා. ඉස්ලාම් ධර්ම කාන්තාවට තැනක් දෙන්නේ නැහැ කියලා. මම කියන්නේ ඒක හොඳට අවබෝධ කරගන්න. අපේ රජවරුන් හිටියා. කාන්තාවන්ව අන්තපුර කියලා තැනක් හදාගෙන දහස් ගාණක් තියාගෙන හිටියා. ඒ වගේම එක ගෙයි කෑම කියලා සහෝදරයන් අතරේ සහෝදරයන්ගේ මේ වත්කම් බෙදී නොයාම මේ බෙදී යන්න හොඳ නැහැ කියලා එක කාන්තාවක්ව තියාගෙන සහෝදර වරුන් 4-5 දෙනෙක් අනුභව කරනවා. මෙහෙම තමයි අපේ සංස්කෘතිය. මේක සත්‍ය සංස්කෘතියක්. මේක ලිඛිතව තියෙනවා. මෙහෙම තමයි ලංකාවේ ඉතිහාසයේ කාන්තාවන්ට දුන්නු තැන. ඉස්ලාම් ධර්ම ඒ කාන්තාවට ගෞරවයක් දුන්නා. කොහොමද? ඒ කාන්තාව කියන්නේ වටිනා සම්පතක්. ඔයා ගාව වටිනා දෙයක් තියෙනවා. රත්තරන් තියව හල තියාගන්නේ නැද්ද? ඒ වගේම ඉස්ලාම් ධර්ම කියන්නේ කාන්තාව වටිනවා. ඒ හින්දා තමයි වහල තියාගන්නේ. වහල තියාගන්නවා කියන්නේ එයාව අවතක්සේරු කරනවා නෙමෙයි. එයාව යටපත් කරනවා නෙමෙයි. එයාගේ ආරක්ෂාව සලස්සලා දෙනවා. මෙහෙම මීට කලින් කවුරු හරි ඉස්සර ඉන්දියාවේ තිබ්බා කාන්තාවන් නබිනායකතුමාගේ කාලෙත් තිබ්බා. කාන්තාවක් ඉපදුනොත් ඒ ළමයාව පණ පිටින් ගිහිල්ලා වළලනවා. බූමදානිය කරනවා. එහෙම තිබ්බ කාලයක් මුහම්මද් නබිතුමා වෙනස් කරා. ලංකාවෙත් ඒ වගේ තත්ත්වයක් තිබ්බා. ඉපදුනොත් කුණු බාල්දිය දානවා. බලදිය එකේ විසි කරනවා. ඒ ගැහණු ළමයා පවුලට බරක් කියලා. ඉස්ලාම් දහම එහෙම කියන්නේ නෑ. ඉස්ලාම් දහම එක තාත්ත කෙනෙක්ට කියනවා ඔබ සතුව කාන්තාව ළමයි තුන් දෙනෙක් ගැහැණු ළමයි තුන් දෙනෙක් ඉඳලා ඒ ළමයට හොඳ ඉස්ලාම් හොඳ කසාදයක් ඒගොල්ලන්ට කර හොඳ ජීවිතයක් සලස්සලා දුන්නොත් ඒ තාත්ත ඒ පියා ස්වර්ගයට යනවා. එහෙම උගන්නලා දෙන දහම තමයි ඉස්ලාම් දහම. කාන්තාවට නිසි අයිතිය සම අයිතිය ලබා දෙනවා. දික්කසාදිනවත් කාන්තාවගේ යෝජනාව ඉදිරිපත් කරන්න පුළුවන්. ඒ වගේම කසාදයක් කතා කරනවා වුණත් ඒ කාන්තාවගේ යෝජනාව ඉදිරිපත් කරන්න පුළුවන්. මෙහෙම තත්ත්වයක් ලංකාව තුල තිබ්බද? දැන් බලන්න කාන්තාවට අඩුවෙන් ඇඳුම් මදින්න ඕනේ කියලා උද්ඝෝෂණ කරනවා. කාන්තාවගේ ඇඳුම් අඩු කරන්න ඕනේ. හැබැයි එයාගේ ගෙදර තියෙන වටිනා වස්තුවක් ඇරලා තියාගනීද මිනිස්සු ඉදිරියේ? හැමෝටම පෙන්නගෙන තියයිද? නැහැ. ඇයි? ඒකේ වටිනාකම එයා දන්න හින්දා ඒක ආරක්ෂා කරලා තියෙනවා. කාන්තාවගේ වටිනාකම කාන්තාව මවපු කාන්තාව මැව්වේ අල්ලා, මිනිසුන්ව මැව්වේ අල්ලා. ඒ කාන්තාවගෙන් ඇති ප්‍රයෝජනේ මිනිසුන්ට නොදන්නා වුණත් අල්ලාහ දෙවිඳුන්ට දන්නවා. ඒ හින්දා තමයි ඒගොල්ලන්ට නිසි ඇඳුමක් කියලා තියෙන. මෙහෙම ඇඳොත් ඕගලන්ට ආරක්ෂාව තියෙනවා. අන්‍ය පිරිමියන්ගේ වොයිස් එක, ඒ කියන්නේ කටහඬ, මිහිරිව කතා කරන්නේ නැතුව ටිකක් සද්ද පොඩ්ඩක් වැඩි කරලා එයාට හැඟීම් ඇති නොවන ආකාරයේ කතා කරන්න කියලා තියෙනවා. ඒක කියලා තියෙන්නේ කාන්තාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන්. ජසාකල්ලා ඛෛර. ابو الحسن في على وشك النهايه نريد ان نبين مكانه المراه في الاسلام ما حس سريع لاننا ناتيها في حلقات باذن الله تعالى تفضل يا கணியமிக்க அவர்களே உங்களுக்கு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிமிடத்துக்குள்ள ஒரு நிமிடத்துக்குள்ள பேசி முடிக்க முடியாது. இது உங்களுக்கு பல விஷயங்களை இஸ்லாம் வந்து பெண்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது. ஏண்டா இன்று வந்து உலக ரீதியாகவே அது இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இன்று உலக ரீதியாகவே மிக முக்கியமாக முக்கியமான ஒரு ஆயுதமாக பெண்களுக்கு இஸ்லாம் எந்த விதமான உரிமையும் கொடுக்கவில்லை. பெண்களை அது ஒரு ஆடைக்குள்ள, ஒரு கருப்பு ஆடைக்குள்ள போட்டு வைத்து அவர் மூடி வைத்திருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரும் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் வந்துட்டு முக்கியமாக இது பல விஷயங்களை பெண்களுக்கு வேணும். இதுல மிக முக்கியமாக இன்று இந்த ஆடையை வைத்து தான் இன்று எங்கு பார்த்தாலும் ஒரு பெரியதொரு பிரச்சாரமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடையை பத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இன்னும் பெண்களுக்கு என்னென்ன உரிமை கொடுத்திருக்கிறது பார்க்கலாம். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு கவனிக்கிறது மட்டுமல்லாமல் இன்னும் பார்க்க போனால் ஆண்களை விட பெண்களுக்கு பல விதத்தில் உரிமை கொடுப்பது மட்டுமல்லாமல் பெண்களை பெரியதொரு ஒரு கண்ணியமிக்கவர்களாக அவர்களுக்கு எவ்வளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை பாதுகாப்பு கொடுத்து இஸ்லாம் என்ன செய்யறது பெண்களை பார்க்கிறது. அதற்காக வேண்டித்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும், பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஆடையை கூட செஞ்சிருக்கிறது கொடுத்திருக்கு. நீங்கள் அந்த ஆடையில் இருந்து பார்த்தால் விளங்கும். பெண்கள் வந்துட்டு அந்த ஆடை இல்லாமல் ஏதோ ஒரு உடல் அலங்காரத்தை காட்டிக்கொண்டு திரியும் போதோ இந்த உலகத்தில் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். கண்ணியம் மிக்கவர்கள் நம்ம டைம் முடிந்ததுனால இதை முடிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். முகமது الجلية البطحة على مشاركتهم معنا وحضور في هذه الليلة. الله سبحانه وتعالى لا يحرم المعدنا الحبيب محمد ناصر له شكر خاص على جهوده, أيضا الأخوة كلهم, لكنه بشرني بشارة جميلة من الأخوة في مكتب دار البطحة الآن, أسلم قبل قليل عندهم 6 أشخاص بالاتصال سبحانه وتعالى. أذكر الأخوة والأخوات الأكارم, ادعوا إلى الله سبحانه وتعالى وامتثلوا أمر ربي سبحانه وتعالى, كونوا كما أمركم رب سبحانه وتعالى وتشبهوا بالنبي صلى الله عليه وسلم, أردتم صحبته في الآخرة وأردتم الفوز بالأجر. نذكركم أحبتي في الله, الحلقة القادمة ستكون باللغة النبالية, اجتهد وتنبيه الناس وتذكيرهم وإعلان أن هذه الحلقة القادمة ستكون باللغة النبالية, ستكون لكم أجر بإذن الله تعالى كل من يتابع ويسلم ويستفيد. أيضا شكر خاص وثناء ودعاء لكبار مشايخنا ومغردين الذين غردوا لهذه الحلقة, شكر أيضا للأخوة الأحبة في مكتب الدعوة وتوعية الجاليات في البطحة على دعم ودعمهم ورعايتهم هذا البرنامج, شكر بين قوسين هذا خاص وثناء لجميع الأحبة في قناة بداية. أسأل الله سبحانه وتعالى لا يحرمهم الأجر, أنتم لا ترونهم لكن نحن نراهم والله سبحانه وتعالى يرانهم. أسأل الله أن يوفقهم ويكتب لهم قادم. أترككم في رعاية الله تعالى, سبحانك اللهم وبحمدك, أشهد أن لا إله إلا أنت, أستغفرك ربي وأتوب إليك, والسلام عليكم ورحمة الله وبركاته.